உன்ன பார்த்த நேரத்துல உலகம் மறந்து போனதடி, கண்ணை பார்த்த வேகத்துல என்ன மறந்து போனதடி. உன்ன பார்த்த நேரத்துல உலகம் மறந்து போனதடி, கண்ணை பார்த்த வேகத்துல என்ன மறந்து போனதடி. காலம் தெரியல, அம்மாடி நேரம் தெரியல, இப்போது தனிச்சு படுக்கவும் நினைச்சு துடிக்கவும் எனக்கு தான் முடியல. உன்ன பார்த்த நேரத்துல உலகம் மறந்து போனதடி. தவழுமே இப்போது எனக்கு சபலமே, தினமும் சலனமே துணைக்கு நீ வரணுமே. உன்ன பார்த்த நேரத்துல உலகம் மறந்து போனதடி, உன்ன பார்த்த நேரத்துல உலகம் மறந்து போனதடி. செங்கரும்பு சாறு பொங்குகிற ஆறு, சங்கமத்தை தேடி உங்க வந்தேன் பாரு. செங்கரும்பு சாறு பொங்குகிற ஆறு, சங்கமத்தை தேடி உங்க வந்தேன் பாரு. பாட சாஞ்சாடும் நாத்தோட சந்தன் சொல்லி கூட, பாவாட காத்தோட மெட்டு சொல்லி பாட சாஞ்சாடும் நாத்தோட சந்தன் சொல்லி கூட. மாட்டி இசைக்கிறே இன்னிஞ்ச போட்டு அசைக்கிறே, எப்போதும் கேட்டு கிறங்குறேன் பார்த்து மயங்குறேன் மனசு தான் சரியில்லை. உன்ன பார்த்த நேரத்துல உலகம் மறந்து போனதடி, கண்ணை பார்த்த வேகத்துல என்ன மறந்து போனதடி. காலம் தெரியல, அம்மாடி நேரம் தெரியல, இப்போது தனிச்சு படுக்கவும் நினைச்சு துடிக்கவும் எனக்கு தான் முடியலை.